శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த முக்கிய பிராணன் சொல்றமே அது எதை சொல்றது, வாயுவேவா, வாயுவினுடைய செயலா அல்லது வேறு தத்துவமா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி வாயுவினுடைய ஒரு நிலை. அதுக்கு எல்லா பூதங்களுக்கும் எத்தனையோ நிலை இருக்கோ இல்லையோ, அதுல வாயுவினுடைய ஒரு நிலை அது 10 விதமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதிகரணத்திலேயே இருக்கு. அந்த விஷயத்த சாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல வேற ஒரு கேள்வி வருது. நீ வாயு வந்து ஒரு நிலையை அடைகிறது, அதுதான் முச்சப்பிராணம் சொன்ன. ஆனால் அப்படி சொல்ல வேண்டாமே, ஏதாவது இந்திரியமே சொல்லலாமே. ஏன்னா சூத்திரகாரரே கேள்வி கேட்டு பதில் சொல்றிருக்க, தைந்திரியாணி தத்யவதேஷாத் அந்யத்ர ஸ்ரேஷ்டாத் வேத சுதேகே வைலக்ஷண்யாச்ச அப்படின்னு ரெண்டு சூத்திரத்தினால இந்திரிய அதிகரணம்னே பேரு. அந்த அதிகரணம் கூட இதுலதான் இருக்கு, 2வது அத்தியாயம் 4வது பாதத்துல இருக்கு. அதாவது 7வது அதிகரணம், 2வது அத்தியாயம் 4வது பாதம் 7வது அதிகரணம், கடைசி அதிகரணத்துக்கு முதல் அதிகரணம். அதுல ஏன் இந்திரியங்களே இருக்கட்டுமே, இந்த முக்கிய பிராணன் இந்திரியங்களாகவே இருக்கட்டுமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் வந்து கிடையாது, இது முக்கிய பிராணன்றது வேறதான், அத மாதிரி இந்திரியங்கள்ன்றது வேறதான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இது சூத்திரகாரர் சாதிச்சதுதான். சூத்திரகாரர் சாதிச்சதையே தேசிகன் ஸ்லோக ரூபமாக சாதிக்கிறார். இங்க ஏன் இந்திரியம்னு சொல்லணும், இவைகள்லாம் இந்திரியம்தான், முக்கிய பிராணன்றது இந்திரியம்தான் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த இந்திரியங்களுக்கு கூட பிராணங்கள் அப்படின்னு பேருண்டு. அங்கேயே இந்த 2வது அத்தியாயம் 4வது பாதம் முதல் அதிகரணம், முதல் அதிகரணம் பிராணோத்பத்தி அதிகரணம்னே பேர் அதுக்கு. இதுக்கு பிராணபாதம்னு பேர் அதுக்கு. ஏன்னா இந்திரியம் முக்கிய பிராணம் எல்லாத்தையும் விசாரம் பண்றதுன்னுட்டு அதுல பிராணோத்பத்தி அதிகரணம் பேர். அங்க சதா பிராணாஹ அப்படின்னு முதல் சூத்திரம். இப்ப பிராணங்கள் அப்படின்னாக்கா அங்க இந்திரியங்கள்னு அர்த்தம் பண்றா. அப்ப இந்திரியங்கள் தானே அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் சொல்லப்படவே பிராண சப்தத்தினால இந்திரியம் சொல்லப்படுறது. அப்ப இங்கேயும் நீ முக்கிய பிராணனையும் பிராணன் தான் சொத்து நான் சொல்றேன். அதனால ஒரே சப்தம், இந்திரியங்களுக்கும் பிராணன் பேரு, அத மாதிரி முக்கிய பிராணனுக்கும் பிராணன் பேரு. இப்படி ரெண்டுத்துக்குமே பிராணன் அப்படின்னு பேர் இருக்கிறதுனால அப்ப இந்திரியங்கள் தான் பிராணன், பிராணன் தான் இந்திரியம் சொல்லிடலாமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ற பொறுபக்ஷிகள். ஏன்னா பிராண சப்தம் ஒரே சப்தம்தான், ஒரே சப்தத்தை வச்சுட்டு இது இங்க சொல்றோம். அந்த சப்தமானது அந்த மாதிரி இருக்கு. பிராணன்ற சப்தமானது இந்திரியத்தையும் சொல்றது, முக்கிய பிராணனையும் சொல்றது. அதனால சப்தார்த்தத்தை வச்சுட்டு பார்த்தா கூட இப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்திரியங்கள் நமக்கு ரொம்ப உபகாரகமா இருக்கு, நிறைய உபகரணம் பண்ற உபகாரம் பண்றது. அதாவது கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், நாக்கால சுவைக்கிறோம், இப்படி எத்தனை இருக்கு. அந்த மாதிரி முக்கிய பிராணம் நமக்கு உபகாரம் பண்றதும் இல்லையோ, இப்படி முக்கிய பிராணம் உபகாரம் பண்றதுனாலையும் பிராண சப்தம் இருக்கிறதுனாலையும் முக்கிய பிராணன் அப்படிங்கிறது இந்திரியமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சுவாமி பதில் சொல்ற, அது தவறு. ஏன் அப்படின்னா ஒரு சப்தம் வந்து ஒன்னா இருக்கு சப்தம், ஒரு சப்தம் ஒன்னா இருக்கிறதுன்றதுனாலேயே முக்கிய பிராணன் இந்திரியம் சொல்றது முடியாது. காரணம் என்னன்னா, ஒரே சப்தத்தினால பல விஷயங்களை சொல்லலாமே. ஒரே சப்தம், அந்த சப்தத்தினால பல விஷயங்களை சொல்லலாம். இது சாஸ்திரக்காரால் ஒத்துண்டதுதான். என்ன சார் சுவாமி, ஒரு சமயம் நம்ம ஆண்டவனுடைய திருநட்சத்திரம் ஏற்கனவே சொல்றோம், அதுக்கு எழுந்து விழுந்தார் சுவாமி. சுவாமிய வந்து உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னுட்டு, ஏன்னா சுவாமி எழுந்து விழிட்டாக்கா சுவாமியை தான் முதல்ல உபன்யாசம் பண்ண சொல்லுவார். சுவாமி ஆண்டவன் நியமிச்சாச்சு, அஸ்வமஸ்த ஆண்டவன், பெரிய ஆண்டவன். சுவாமி உபன்யாசம் பண்ணும் பொழுது அப்ப சாதிச்ச, இங்க பிரம்ம கோஷமா இருக்கு அப்படின்னு சாதிச்ச. பிரம்ம கோஷமா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான், அதை சொல்லிட்டு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லினார் சுவாமி. பிரம்மம் அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம், அதனால இங்க வேத கோஷமா இருக்கு. பிரம்மம் அப்படின்னா பிரகிருதின்னு அர்த்தம், பிரகிருதினாக்கா போக்கியம்னு அர்த்தம். அற்புதமான ததியாராதன போக்கியமா இருக்கு, அற்புதமான பாகவத கோஷம், கோஷம் இருக்கு பாருங்க, அந்த கோஷம் அற்புதமா இருக்கு. அது மாதிரி ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள் அதை கேட்கறதுக்கும் போக்கியமா இருக்குது. அதே மாதிரியாக ததியாராதனை, அற்புதமான ததியாராதனை. இது அத்தனையும் சொல்லி பிரம்ம சப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம் உண்டு, அதனால பிரம்ம கோஷம். இன்னொன்னு பிரம்மனாக ஜீவனுக்கும் பிரம்மன் பேர் உண்டு, அதனால பிரம்ம கோஷம். இங்க ஜீவராசிகள் அத்தனை பேர் இருக்கிறாளே, அது மாதிரி பிரம்மன்னா பரமாத்மா. அற்புதமா எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான், இது பிரமேயமா எழுந்துள்ளிருக்கான். ஏன்னா நம்ம ஆசிரமத்துல வேணுகோபாலன் தானே, அது அதே மாதிரி பிரமாணம் சபை நடந்தது, சபை நடந்ததுனால அதுவும் பிரம்ம விஷயம் தானே. ஸ்ரீபாஷ சதசு அதுவும் பிரம்ம விஷயம், அதுவும் அற்புதமான பிரம்ம கோஷம். அது மாதிரி இந்த பாகவதால் அத்தனை பேருமே பிரம்ம சப்த வாட்சியாளா இருக்கா. ஏன்னா எல்லாருக்கும் அந்தர்யாமியா எம்பெருமான் எழுந்துருளி, அத்தனை பேரையும் இந்த சத்காரியத்துல ஈடுபாடு வச்சிருக்காளே. இத மாதிரி நிறைய சொன்னேன், அடியன் சொன்னது ரொம்ப குறவு. இப்ப ஒரே சப்தம்தான், இந்த சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம். இது சுவாமி வந்து அதையும் சொல்லிட்டார், நான் சொல்லல, சூத்திரகாரர் சொல்ற, வியாசரே வேத விகிரணத்துல சாதிக்கிறார். சியாச்சைகத்திய பிரம்ம சப்தவது அப்படிங்கிறார். பிரம்மம்னாக்க பிரகிருதிய சொல்லும், பரமாத்மாவை சொல்லும், ஜீவனையும் சொல்லும். ஒரே பிரம்மசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு, அந்த மாதிரி இங்கேயும் பல அர்த்தங்கள் அப்படின்னுட்டு சுவாமி அதை சாதிச்சாருங்க. அத மாதிரி இங்க வந்து பிராணன் அப்படின்னு ஒரு சப்தம், இந்த பிராணன்ற சப்தத்தை, இது இந்திரியங்களுக்கும் இருக்கு, முக்கிய பிராணனுக்கும் இருக்கு, அதனால இது இந்திரியம் தான் முக்கிய பிராணன் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்னாக்க, ஒரே ஜாத்திய சொல்ல முடியாது, அது ஒரே இந்திரியத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது, அதுல பெரிய தோஷம் வருது. என்ன தோஷம் அப்படின்னாக்க, இது வந்து பல அர்த்தங்களை இது சொல்லும் பொழுது நீ ஒரு அர்த்தத்திலேயே முடிக்கிறேன்னு சொல்ற பாரு, அது பெரிய விரோதம். அதுக்கு புத்திமங்கலம் சுவாமி ஒரு அழகான உதாரணம் சொல்ற, ஹரி சப்தம் சொல்றோம். ஹரிஹி அப்படின்னா நமக்கு எல்லாம் என்ன தெரியும், ஹரி என்ன பெருமாள் அப்படின்னு தெரியும். ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சோம் வச்சுக்கோங்கோ, ஹரிஹி அப்படின்னாக்க வானரத்துக்கு பேரு, ஹரிஹி அப்படின்னா மானுக்கு பேரு, ஹரிஹி அப்படின்னாக்க சிம்மத்துக்கு பேரு. நிருஹரிஹி அப்படின்னு நரசிம்மனுக்கு பெருமாளுக்கு, நரசிம்மனுக்கு நிருஹரிஹி அப்படின்னு தேசிகனே பதப்பிரயோகம் பண்றாரு, அதனால பிரயோகம் இருக்கு. ஆக ஹரிஹின்னா சிம்மத்துக்கு பேர் உண்டு. இப்படி தவக்கல இருக்கு பாருங்க மண்டூக்கம், அதுக்கு கூட ஹரின்னு அர்த்தம் உண்டு. இப்படி 16 அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றா. இப்படி இத்தனை அர்த்தம் இருக்கச்ச, ஒரு பொண்ணை ஒருத்தன் வர்ணிக்கிறான் அழகா, அவங்க என்ன சொன்னா, மிருகாட்சி அப்படின்னு சொன்னான், மான் போன்ற அழகான கண்களை உடையவள் அப்படின்னு சொன்னான். அத்த இன்னொருத்தன் வேணுனே பரியாதம்னு ஹரியக்ஷி அப்படின்னு போட்டான். ஹரியக்ஷின்னாக்க மான் போன்ற கண்ணுன்னு சொல்லலாம், அல்லது குரங்கு மாதிரி கண்ணு போனக்குன்னு அர்த்தம் சொல்லிட்டு போலாம். ஒரே சப்தம்தான், ஒரே சப்தத்துக்கு எப்படி அர்த்த விபரீதம் வருது. இது சுவாமி வந்து ஹரிசப்த மாதிரி அப்படிங்கிறார், ஒரே ஹரிசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கோ, அதனால நீங்க நிர்ணயம் பண்ண முடியாது. ஆக பிராணன் அப்படின்னு சொன்னாக்க முக்கிய பிராணனையும் சொல்லும், இந்திரியங்களையும் சொல்லும், ஜீவனையும் சொல்லும், பரமாத்மாவையும் சொல்லும். ஏன்னா சூத்திரகாரரே அதையேவ பிராணஹா, அதையேவ பிராணஹா அப்படின்ற இடத்துல பிராணசப்த வாச்சியன் பரமாத்மான்னு சாதிச்சுட்டு போயிட்டார் சூத்திரகாரர் முதல் அத்தியாயம் முதல் பாதத்திலேயே. அதே பூமாதிகரணத்துல வரைச்ச பிராணஹா அப்படின்ற சப்தத்துக்கு ஜீவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டார் சூத்திரகாரர். பிராணன்றதுக்கு ஜீவன் அர்த்தம் பண்ற. அதே மாதிரி ஜேஷ்டோ பிராணன் தான் ஜேஷ்டன் சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லச்சே அந்த பிராண சப்தத்துக்கு முக்கிய பிராணன் அர்த்தம் பண்றார் சூத்திரகாரன். ஏன்னா உபனிஷத் வாக்கியங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா இருக்கு. அதே மாதிரி பிராணன் அப்படின்றதுக்கு பதா பிராணாக இந்திரியங்களை சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, அங்க இது இருக்க போறோம் பஞ்சாக்னி வித்திய, பஞ்சாக்னி வித்தியில பிராணாக பிராணாக அடிக்கடி வரும். பிராணா ஸ்ரத்தாம் ஜுஹோதி தேவாக ஸ்ரத்தாம் ஜுஹோதி, தேவ சப்தம் பிராண சப்தம் இதெல்லாம் இந்திரியத்தை சொல்லும், இந்திரியத்தை சொல்லும். அத மாதிரி இன்னொரு வாக்கியம் தான் நம்ம பார்த்திருக்கோம், சமுத்கிராமந்தம் பிராணா அணுத்கிராமதி, பிராணம் அணுத்கிராமந்தம் சர்வே ஏ பிராணாக அணுத்கிராமந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல வந்து ஜீவன் கிளம்பினா ஜீவன் கிளம்பும் பொழுது ஜீவனோட முக்கிய பிராணம் கிளம்பித்து, முக்கிய பிராணம் கிளம்பச்ச மீதி பிராணங்கள் இருக்கே இவைகள் கிளம்பித்து சர்வே பிராணாக அணுத்கிராமந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல முதல்ல சொன்ன பிராணக அப்படின்றது முக்கிய பிராணம், அடுத்து சொல்லப்பட்ட பிராண சப்தம் பிராணாக பகுவச்சனம் அது இந்திரியங்கள்னு அர்த்தம், அதெல்லாம் இந்திரியங்கள்னு அர்த்தம். இப்போ ஒரே பிராண சப்தத்துக்கு பல அர்த்தங்கள், பரமாத்ம விஷயமாகவும் இருக்கும், ஜீவ விஷயமாகவும் இருக்கும், முக்கிய பிராணன் விஷயமாகவும் இருக்கும், இந்திரியங்கள் விஷயமாகவும் இருக்கும். அந்தந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும், அந்தந்த சந்தர்ப்பங்களை வச்சுட்டுதான் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகையினால ஒரே பிராண சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் பொழுது நீ ஒரு சப்தம் வந்து ஒரு ஜாத்தியை தான் சொல்றது, பிராணன்ற சப்தமானது ஒரு ஜாத்தியை தான் சொல்றது, இந்திரிய ஜாதி இந்திரியத்துவ ஜாதி இந்திரியத்தை சொல்றதுக்கு தான் அது உரம் அப்படின்னு நீ சொல்றது தவறது. அதுக்கு விபச்சாரம் வந்துடும், விபச்சாரத்தின்னா மாறுபட்டு போயிடுறது, அது மாறுபட்டு போயிடுறதுனால அது சொல்ல முடியாது. சரி, இப்போ பிராணன் அப்படின்னு நீ பரமாத்மாவையும் சொல்லும், ஜீவனையும் சொல்லும், முக்கிய பிராணனையும் சொல்லும், இந்திரியங்களையும் சொல்லும்னு சொல்லிட்ட. பிராண சப்தத்துக்கு முக்கிய விருத்தி என்னது, முக்கியமான அர்த்தம் எது அதை சொல்லு அப்படின்னு கேட்டாக்க எல்லா சப்தத்துக்கும் முக்கிய அர்த்தம் எம்பெருமான், எம்பெருமான் தான் எல்லா சப்தத்துக்கும் முக்கிய அர்த்தம். அது எந்த அர்த்தத்தினாலும் சொல்லுங்க, சாட்சாதுக்கு விரோதின் ஜெய்வினிகின்னு ஸ்ரீமத் ரகசிய திரேசாதத்திலாம் சாதிச்சிருக்க, அந்த சாட்சாதுக்கு விரோதின் ஜெய்வினிகின்ற நியாயத்தாலே எந்த சப்தத்தை சொன்னாலும் நேர பரமாத்மாவை சொல்லிடும். இது பரம சித்தாந்தம். ஏன்னா சூத்திரகாரர் சொல்லிட்டே தரா தலைவர் யபாஸ்ரேயஸ்து சியாத் அப்படின்னு சொல்லிட்டார், அது அதை விட்டுடுங்க. ஆனால் லோகத்துல பிரயோகம், வேதத்துல பிரயோகம் கூட ஜீவனை எங்க சொல்லும் அப்படின்னாக்க எந்த இடத்துல, எந்த இடத்துல ஜீவ சந்தர்ப்பம் வருதோ அங்க ஜீவனை சொல்றது அப்படின்னு இருக்கணும். அதனால அந்த மாதிரி அதை அர்த்தம் பண்ணிக்கணும், ஜீவனை எங்க சொல்லுமோ அங்கதான் இது பண்ணணும். அது அதனால ஜீவனை சொல்றதுன்றது தனி. அதுக்கு கூட இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு, என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த ஜீவன் இருக்கானே ஜீவனுக்கு எத்தனையோ உபகாரம் பண்றது, இந்திரியங்கள் உபகாரம் பண்ணும், ஞானம் உபகாரம் பண்ணும், பிராணன் உபகாரம் பண்ணும், தேகம் உபகாரம் பண்றது, எல்லாமே ஜீவனுக்கு உபகாரம் பண்றது, அதை எல்லாரும் ஒத்துருக்கும். ஆனால் பாருங்க பிராணனும் ஞானமும் தான் ரொம்ப அந்தரங்கமா, முக்கிய பிராணனும் இந்த ஞானம் இருக்கு பாருங்க புத்தி, இது ரெண்டு தான் ரொம்ப அந்தரங்கமா உபாயமா இருக்கு. இப்ப நான் வந்து கண்ணு இந்திரியங்கள்லாம் இருக்கே, அவைகள் கூட உபகாரம் பண்ணும், அது எப்ப தேவையோ அப்ப உண்டிதான். பாத்துக்கோங்க, இப்ப நான் இதையா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு சொக்ஷு இந்திரியம் உபயோகப்படும். எனக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னாதான் நான் காதை உபயோகப்படுத்துவேன், உன்னிப்பா கவனிப்பேன். அது மாதிரி நான் தொடணும்னாலதான் தொடுவேன், நான் சாப்பிடணும்னு தான் நான் சுவைப்பேன், நான் இது பண்ணணும், மூந்து பாக்கணும், முகர்ந்து பாக்கணும்னா அப்ப கிராணம். இதுக்கெல்லாம் எப்போ எனக்கு காரியம் தேவையோ அப்பதான் இந்திரியங்கள்லாம் எனக்கு உபகரிக்கும், உபகாரமா வச்சுப்பேன். ஆனால் முக்கிய பிராணனும் ஞானமும் மாத்திரம் எப்பொழுதும் உபகாரமா இருக்கு, எப்பொழுதும் உபகாரம், அந்தரங்க உபகாரம். நீங்க தூங்குங்கோ, தூங்கச்சு உங்களுக்கு பிராணன் வந்து வேலை செய்யறது. அதே மாதிரி ஞானம் எப்பொழுது நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அரகர விழிப்பு வந்துடுறது, விழிப்பு வர்ற சமயத்துல சொப்பனம் வருது, சொப்பனம் வரைச்ச கூட ஞானம் தான் உபாதான காரணங்க. நம்ம வந்து சொப்பனத்துல எத்தனையோ பதார்த்தங்களை பாக்குறோம், அதுக்கெல்லாம் இதுதான் உபாதான காரணம். எது உபாதான காரணம்னா இந்த ஞானம் தான். ஞானம் இல்லாம நம்மளால பிரவர்த்திக்கவே முடியாது, ஞானம் இல்லாம நம்மளால பிரவர்த்திக்கவே முடியாது. அதனால ஞானமும் முக்கிய பிராணனும் அந்தரங்க உபாயமா இருக்கு, நமக்கு உபகரணமா இருக்கு. அதனாலதான் ஜீவனை வந்து பிராணன் அப்படின்னு சொல்றோம். அந்த இதுலயே வந்து பூமதித்தியில சாந்தோக்கிய பிராணம் சொல்றது, பிராணோ பிதா பிராணோ மாதா அப்படின்னு சொல்றது. பிராணம் தான் பிதா, ஜீவனே பிதா, ஜீவனே மாதா, அது மாதிரிலாம் சொல்லிட்டு போறது. அது எப்படி வச்சதுன்னா, இந்த பிராணனுடைய முக்கிய உபகாரமா இருக்கக்கூடிய பிராணன், அதை கொண்டு பிராணசப்தத்தை ஜீவனிடத்துல பிரயோகம் பண்றது. பிரயோகம் பண்ணி பிராணனே பிதா பிராணனே மாதா அப்படின்லாம் சொல்லிட்டு போறது. அதனால அது ஒண்ணு. அதே மாதிரிதான் ஞானத்தை கூட, ஞானத்தை சொல்லும் பொழுது தைத்திரிய உபனிஷத் சொல்றது, விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்ச அப்படின்னு வாக்கியம் சொல்லிட்டு போயிடுது. விஞ்ஞானமே யஜ்ஞம் தனுதே வைதிக கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது, கர்மாணி தனுதே பிச்ச லௌகிக கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது அப்படின்னுட்டு விஞ்ஞான சப்தத்தை இந்த ஜீவனுக்கோசரம் பிரயோகம் பண்ணிட்டு போயிடுது. சூத்திரக்காரரே அதெல்லாம் சாதிச்சிருக்கார், எம்பெருமானார் உபயேபிகி பேதேனே நமதீயதே, இத மாதிரி சூத்திரங்கள்லாம் அத பாஷ்யக்காரர் விவரணம் பண்ணிட்டு போயிருக்கார். ஒரே விஞ்ஞான சப்தம், அந்த விஞ்ஞான சப்தமானது ஞானத்தையும் சொல்லும் ஜீவனையும் சொல்லும். அதனால விஞ்ஞான மயன் அப்படின்னு சொன்னாலும் ஜீவன் தான், வெறும் விஞ்ஞானம் சொன்னாலும் ஜீவன் தான். ஏன் அப்படின்னா அந்தரங்க உபாயமா இருக்கிறதுனால பிராணன் அப்படின்னு ஜீவனை சொல்லுவோம், அது மாதிரி விஞ்ஞானம்னு ஜீவனை சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயம், இந்திரியங்களை பிராணன் சொல்றது இருக்குதோ இல்லையோ அது முக்கிய அர்த்தம் இல்லை, முக்கிய அர்த்தம் முக்கிய பிராணனை தான் சொல்றது. இந்திரியங்களை பிராணன் சொல்றது எப்படி அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னாக்கா, இது வந்து இது முக்கிய பிராணன் இருக்கோ இல்லையோ அது அதீனமாகத்தான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்திரிய சம்வாதம் இருக்கு, பிராண சம்வாதம், சாந்தோக்கிய உபனிஷத்து பிரகதாரண்ய உபனிஷத்து எல்லாம் அதுல இதுங்களுக்கு கூட சண்டை வந்துடுறது, யார் ஒஸ்தி அப்படின்னு சண்டை வந்துடுறது. சண்டை வரைச்சு போய் பிரஜாபதியை போய் பிரார்த்திக்கிறதுங்க, எங்களுக்குள்ள யார் ஒஸ்தி. அப்போ சதுரமுக பிரம்மா வந்து அவர் சொல்ற, உங்களுக்குள்ள யார் இல்லாட்டா மீதி எல்லாராலையும் இருக்க முடியாதோ அவன் தான் உங்களுக்குள்ள சிரேஷ்டமானவன் ஜேஷ்டமானவன் சொல்லி அனுப்பிச்சுட்டு. உடனே ஒவ்வொரு இந்திரியமா போறது, முதல்ல வாகிந்திரியம் ஒரு வருஷம் வேலை செய்யாம இருந்தது, திருப்பி வந்து பார்த்தது இந்த ஜீவன் அவ்வாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான், நான் இல்லாம நீங்களாம் எப்படி இருந்தீங்கோ அப்படின்னு கேக்குறது. இதுல என்ன இருக்கு, ஒரு பேச முடியாத ஓமை, அவன் வந்து பேச முடியாட்டா கூட அவன் மீதி காரியத்தெல்லாம் பண்ணலையா, அந்த மாதிரி கண்ணு, அந்த மாதிரி காது, இப்படிலாம் கடைசியில முக்கிய பிராணன் கலம்ப பாக்குறது. அது கலம்பச்சேவை இது அத்தனையும் கலம்ப ஆரம்பிச்சுங்க, உடனே போகாதே போகாதே அப்படின்லாம் சொல்றதுங்க. ஏற்கனவே இது இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதனால இப்போ இந்த முக்கிய பிராணன் இல்லைன்னாக்க இவைகளால இருக்க முடியாது. அதனால பிராணாதீன சத்தாகத்தம் இவைகளுக்கு, பிராணன் இருந்தாதான் இவைகள்லாம் இருக்கும். அங்க பிரஜாபதி வாக்கியம் இதான் இருக்குது, நீங்க யாரு இல்லைன்னாக்க இந்த சரீரம் பாபிஷ்டதரமா தெரியறதோ, பாபிஷ்டதரம்னா என்ன அர்த்தம், அதாவது மிருத சரீரமா மாறிடுறது, இறந்து போன சரீரமா மாறிடுறது. அதனால இந்த மாதிரி மோசமா போயிடுச்சுன்னு இந்த உடம்பு, உடம்பு போயிடுறது. ஏன்னா பிராணம் இல்லைன்னா அந்த உடம்பு அவ்வளவுதான், அது கதவதி கதவதி வாயு தேகா பாயே தஸ்மின் பித்யதி பாரியா கே காய் ஏதோ வரும் பஜகோவிந்தத்துல. அதுல இந்த பிராணன் கணக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்புல, அப்ப இந்த உடம்பே மோசமா போயிடுறது, ஒண்ணுமே லாய்க்கலன்னு ஆயிடுறது உடம்பு. ஆகையினால இந்த எல்லாமே தேகமோ அல்லது இந்திரியங்களோ இவைகள்லாம் பிராணாதீன சத்தாகமா இருக்கு. பிராணன் இருந்தாதான் இவைகள்லாம் இருக்கும், பிராணன் இல்லைன்னாக்க இவைகளால இருக்க முடியாது. அதனால அந்த பிராணாதீன சத்தாகமா இருக்கிறதுனால இவைகளை இந்திரியங்களை பிராணன் அப்படின்னு சொல்றது. அதனால பிராணன் அதுக்கு பேரே தவிர்த்து முக்கிய விருத்தி என்ன, முக்கிய அர்த்தம் பிராண சப்தத்துக்குனாக்க முக்கிய பிராணன்ல தான் அர்த்தம். பரமாத்மாவுக்கு சர்வ பிராணி பிராணித்திருத்தம், எல்லா பிராணிகளையும் பிராணனம் பண்ண வைக்கிறதுனால பகவானுக்கு பிராணன்னு பேரு அப்படின்னு சொல்றோம். அதே ஜீவனுக்கு அந்தரங்க உபகரணமா இருக்கிறதுனால பிராணன்னு சொல்றோம். இந்திரியங்களுக்கோ பிராணன் இருந்தால்தான் இந்திரியங்கள் இருக்கும், அதனால இந்திரியங்களை வந்து பிராணன் சொல்றோம். ஆனால் முக்கிய பிராணனை தான் இந்த பிராணசப்தன்றது குறிக்கும். அதனால இந்திரியங்கள்ல பிராணசப்தமானது பொதுவாக உபச்சாரத்துக்குனால சொல்ற மாதிரி அது. அது மட்டும் இல்ல, உபகாரமா இருக்கிறது உபகாரம் பண்றது, அதனாலதான் இந்திரியங்கள் தான் பிராணன் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதான் நீ சொன்ன, அப்ப நாங்க திருப்பி கேட்கறதுக்கு பதில் சொல்றது, தேகம் இருக்கோல்லையோ தேகம் எவ்வளவு நமக்கு உபகாரம் பண்றது. சரீர மாத்தியம் கூட தர்ம சாதனம்னா காளிதாசன், உடம்புதான் தர்மத்தை நொட்டிக்கிறது, நல்லதை பண்றதுக்கும் உடம்புதான் முக்கியம் தேவை, அதே கெடுதலை பண்றதுக்கும் தர்மம், இந்த உடம்புதான் தர்மமோ அதர்மமோ எல்லாத்துக்கும் உபகாரம் பண்றது சாதனமா இருக்கிறது இந்த உடம்புதான். அதனாலதான் நீங்க பாருங்க, நம்ம பெரிய மகான்கள் எல்லாம் சேவிக்கிறமே, ஆச்சாரியால சேவிக்கிச்சு அவள்லாம் அப்படியே ஜொலிக்கிறா ஜொலிக்கிறா. சாதாரண மனுஷன ஒண்ணுமே இல்லாம அது உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து அப்படின்றாரு, அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் பாருங்கோ, அவ மூஞ்சிலையும் அதே யோகிகள் மாதிரி எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய யதீஸ்வரர் சன்னியாசிகள் அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர் இவாருடைய திருமுகத்தை பாருங்கோ, எப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் இருக்கு. காரணம் என்ன, இவா உடம்பு எதுல வந்ததுன்னாக்கா பெருமாளை ஆராதிக்கிறதுலயே அந்த உடம்பு போறது, பெருமாளுடைய சிந்தனை அத மாதிரி போறது, அத மாதிரி போறதுனால இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் அதாவது இந்த உத்தமமான ஆச்சாரியாளுக்கெல்லாம் உடம்பே புனிதமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, இந்த சம்ப்ரோக்ஷணம் பண்றாலும் இல்லையோ, சம்ப்ரோக்ஷணம் பண்ற சமயத்துல திருக்குணஜ தேசியம் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் சாராஸ்வாதியில என்னன்னா, பெருமாளுக்கு சாநித்தியம் வரணுமோ இல்லையோ, பெருமாளுக்கு சாநித்தியம் வரத்துக்கு நிறைய இருக்கு, எத்தனையோ கிருத்தியங்கள் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணச்சு நிறைய பண்ற. அதுல வந்து ஒரு பிரக்கிரியை ஒண்ணு இருக்கு, பாகவதால் இருக்காளோ இல்லையோ மகாபாகவதால் அவனுடைய ஆலிங்கனம், அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே அதை கட்டி பிடிச்சுன்றவா, இவா பாகவதால் கட்டின்றான்னாக்க பாகவதால் கட்டிண்டாக்க பெருமாளுக்கு சாநித்திய விரதம். இது என்ன ஆச்சரியமான இது இல்ல, இது பாகவதாருடைய ஏற்றம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஆச்சாரியா ரொம்ப உசந்தவாளா இருக்கிறதுனால இவாளுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்றம் அதிகம் அப்படின்னு சொல்றது. அது காரணம் என்னன்னா, இந்த ஆச்சாரியால் மகாபாகவதால் பகவானியே நினைச்சுட்டு இருக்காவா? உதாரா சர்வையேவேதே ஞானி சுவாத்மே மே மதம் அப்படின்றோம். அதே சாதாரண மனுஷால நம்ம சொல்றது இல்லையே. எப்படி? காரணம் என்னன்னா அந்த சரீரத்தினுடைய காரியம் வேற. இந்த மகாபாகவதாருடைய அவருடைய திருமயணி பண்ற காரியங்கள் வேற. அதனால இது ரெண்டும் வேற வேறையா போயிட்டதுனாலதான் இது இருக்குது. அதனால இப்படி உபகாரம் பண்றதுன்றது இந்த சரீரத்தினுடைய காரியம். ஆனால் அது அவ்வளவு உபகாரம் பண்ணா கூட அத போய் யாரா இந்திரியன்னு சொன்னாலா? உபகாரம் பண்றதுனாலயே இந்திரியன் நான் சொல்லல. அது இந்திரியன் அதுக்கு தனி பேர். அதுக்கு முக்கிய பிராணம் உபகாரம் பண்றது, அதுக்கு முக்கிய பிராணம்னு பேரு. அந்த மாதிரி இந்த இவன் இது இருக்குதே ஜீவன், அவனுக்கு பிராணன் சொல்ற காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகையினால தேகம் எத்தனையோ உபகாரம் பண்றது. எத்தனையோ உபகாரத்தை தேகம் பண்ணினா, உடம்பு பண்ணினா கூட அதுக்கு பிராணசப்த வாச்சியத்துவம் இல்லை. அதே மாதிரியாக இந்திரியங்களுக்கு பிராணசப்த வாச்சியத்துவம் பிராணாதீன சுத்தாகத்தம். பிராண அதீனமாகத்தான், முக்கிய பிராணம் அதிகம் அதீனமாகத்தான் இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு. இல்லாத போனா இந்திரியங்களே கிளம்பிடும் உடம்புல இருந்து. அதனால அதுக்கு பிராணன்னு உபச்சரிக்கிறோம், உபச்சாரமா சொல்றோம். இதெல்லாம் பதில் சாமான்யமா சாதிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஆச்சரியமான ஒரு பதில் சொல்ற. இந்த பதிலுக்கு தான் பிரதி இதுவே கிடையாது, பிரதி சமாதானமே அவளால சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாதுன்னாக்கா, இந்த பிராணன்னா நாங்க என்ன சொல்லியிருக்கோம், வாயுவனுடைய விசேஷ நிலையை அடைந்தது அது அப்படின்னு நாங்க சொல்லிருக்கோம். பிராணனுடைய பிராணன்றது வாயுவனுடைய விசேஷ நிலை. அப்போ இந்திரியங்கள் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு, அத மாதிரி வாயு எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு பாருங்க. உபாதான காரணம் எது அப்படின்னா, உபாதான காரணம் வாயுவுக்கு எதுன்னா தாமச அகங்காரம். தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆச்சு. சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாச மகாபூதம், அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயுவினுடைய உற்பத்தி. அந்த வாயுவினுடைய ஒரு நிலைதான் முக்கிய பிராணன் அப்படின்னு தான் சித்தாந்தம். இது சாஸ்திர சம்மதமா தான் நாங்க சொல்றமே தவிர்த்து நாங்க இஷ்டத்துக்கு சொல்லல. ஏன்னா இது லய பிரகரணத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே இந்திரியங்கள் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னா, சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உற்பத்தி ஆச்சு. சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆறுது. அதே ராஜச அகங்காரம் ரெண்டுத்துக்கும் சகாயம் பண்றதா இருக்கும். ஆக சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆனது இந்திரியங்கள், தாமச அகங்காரத்திலிருந்து உண்டான சப்ததன் மாத்திரம், அதை அடுத்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பரிசதன் மாத்திரம், அதிலிருந்து இந்திரியங்கள். அப்படிதான் நாம சொல்றோம். இதுதான் சித்தாந்தம். அதனால இந்த உபாதான காரணத்துமே போயிடுச்சே. இப்போ இப்ப நீ இந்திரியம் தான் அப்படின்னாக்கா, அப்போ முக்கிய பிராணன் வந்து எங்க உற்பத்தி ஆச்சுன்னு நீ சொல்லணும் தெரியுமா? ஸ்பர்சதன் மாத்திரத்துல இருந்து உற்பத்தி ஆச்சுன்னு நீ சொல்லணும். இந்திரியம் தான் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, ஸ்பர்சதன் மாத்திரத்திலிருந்து அவைகள் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நீ சொல்லணும். ஆனால் அது இல்லை. இது வந்து இந்திரியம் முதலே உற்பத்தி ஆயிடுச்சோம், அதுக்கப்புறம் தான் முக்கிய பிராணனானது பின்னாடி உற்பத்தி ஆகிறது. அதனால பிராணாதீன சுத்தாகத்துன்றது இந்திரியங்களுக்கு இருக்கிறதுனாலதான் பிராணசுத்த பிரயோகமே தவிர்த்து அதுக்கு இந்த மாதிரி கிடையாது. காரியகாரண பாவமும் மாறுபட்டு போயிடுறது. காரியகாரண பாவமும் மாறுபட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த சப்த நிஷ்பத்தி கூட, பிராணசப்தத்துக்கு இந்திரியம் ஏன் இந்திரியம்னு அர்த்தம் சொல்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டோம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால வெறும் சப்த ஐக்கியம், ஒரே சப்தத்தினால ரெண்டும் சொல்லப்படுகிறதா? ரெண்டும் ஒண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது. ஒரே சப்தத்தினால சொல்லப்படுவதனால ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லவே கூடாது. அதனால இந்த பிராணன் அப்படிங்கிறது இந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்திரியம் இல்லாது அது முக்கிய பிராணன் வேறதான், அதனுடைய சிருஷ்டி கிரமம் வேற, அது மாதிரி இந்திரியங்கள் வேற, அதனுடைய சிருஷ்டி கிரமம் வேற, ரெண்டுத்துக்கும் உபகாரமும் வேற வேற. அதனுடைய உபகாரம் வேற, பிராணனுடைய உபகாரம் வேற, அது மாதிரி உடம்புடைய உபகாரம் வேற. அதனால நம்ம ஒரு ஜீவனுக்கு எத்தனையோ இது இருக்கு. நம்ம அந்த இது சொல்லுவோம் பாருங்க, ஜிப்பே கீர்த்தைய அப்படின்னு சோமரவிக்கும் அப்படின்னு. அந்த ஸ்லோகத்துல முகுந்த மாலையில குலசேகர சொல்லும் பொழுது ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்ற காரியம் சொல்ற. ஏன்னா அது அதனுடைய காரியத்தை அது பண்ணிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அத போய் நாம வந்து இது இந்திரியமே எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அது தவறு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். புராணோக்ஷம் பிராணசப்தா உபகரணதயா க்ஷேத்ரிணஸ்சேதி அயுக்தம் சப்தைக்யம் ஹ்யைக ஜாத்யம் வ்யபிசரதி நச பிராணதா அக்ஷேஷு முக்யா. தேகஸ்ய அனக்ஷபாவேபி உபகிருதிரதிகா தஸ்ஸமா அக்ஷோம்த்ய திருஷ்டி ந பிராணே சாத்விகாஹங்கரண விகிருதிதா லக்ஷணம் சத்திதேஷாம் அப்படின்ட்டு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். பிராணஹா இந்த பிராணவாயுவானது அக்ஷம் இந்திரியம்தான். அக்ஷம்னா இந்திரியம், நோக்கம் இந்திரியம்தான். ஏன் பிராணசப்தாத் பிராணசப்தம் சொல்ற பிராணசப்தத்தினாலதான் இந்திரியமும் குறிப்பிடப்படுகிறது, முக்கிய பிராணம் குறிப்பிடப்படுகிறது. அதனால இந்திரிய வாச்சியா இருக்குது பிராணசப்தம், முக்கிய பிராணியும் சொல்றது. அதனால இந்திரியம்தான் முக்கிய இந்த பிராணசப்தத்தினாலும் சொல்லப்படுறது. அதனால முக்கிய பிராணனும் இந்திரியமாகவே இருக்கட்டும். அப்புறம் க்ஷேத்ரினஹா, க்ஷேத்ரி க்ஷேத்திரத்தை உடையவன், உடம்பை உடையவன் அர்த்தம். ஏன்னா கீதையில வந்து இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்திதம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ அப்படின்னு பதிமூணாம் அத்தியாயத்துல சாதிக்கிறார். அதனால க்ஷேத்ரி உடம்பை உடையவன், அவனுக்கு அந்த ஜீவனுக்கு உபகரணத்தையாச்சே சக்ஷுரேந்திரியம் கிராணேந்திரியம் எப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அவைகள்லாம் எப்படி உபகாரம் உபகரணம் உபகாரம் பண்ணுமோ உபகரணமா இருக்குமோ அந்த மாதிரி முக்கிய புராணம் நமக்கு உபகாரம் பண்றது. அதனால பிராணன் முக்கிய புராணங்கிறது இந்திரியமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சார். அதற்கு பதில் நிராகரம், இது அயுக்தம், இது சரியில்லை. ஏன்னா சப்த ஐக்கியம் ஹி, சப்த ஐக்கியம் ரெண்டு பொருளை ஒரு சொல் சொல்றது, ஒரே சப்தம் ரெண்டு சொல்றது. அப்போ இந்த சப்த ஐக்கியம் ஒரே சப்தம்ன்றது ஐக்கஜாத்தியம் வெபிசரதி, ஒரே சப்தம் ரெண்டு விஷயத்த சொல்லலாம். சொன்னாக்க அர்த்தத்திய அந்த வஸ்துவுக்கு ஏக ஜாதி ஒரே ஜாதி ஐக்க ஜாத்தியம் ஒரே ஜாதி ஒரே இதை சொல்றது அப்படிங்கறத விபச்சரத்தி அது வந்து விபரீதமா ஆக்கிடுறது, ஒரே அர்த்தம் வராது அப்படின்னு அனைகாந்திகமா போயிடுறது. அனைகாந்திகம்னா ஒரு அர்த்தத்துல நிக்கல, ஒரு வஸ்துல பல வஸ்துக்கள்ல அது போய் சேர்றது ஒரே சப்தம். அதுக்கு உதாரணம் ஹரிசப்தத்தை சொல்ற பத்திமங்கலம் சுவாமி. ஹரிஹி அப்படின்னு சொன்னா பதினாறு அர்த்தம் இருக்குது இல்லையோ, அது நானார்த்தம் பலவிதமான அர்த்தங்களை சொல்லக்கூடியது. அது இப்ப நீ அந்த சப்தத்தை சொல்லிட்டு ஹரின்னு சொன்னதுனால சிங்கம் வந்துருத்து, குரங்குதான் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும், அல்லது மான் தான் வந்ததுன்னு பயப்படாம இருப்பியா? ஏன்னா அது வேறதான் இது வேறதான், அந்தந்த வஸ்துவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும். அதனால அது வந்து இது இல்லை, ஒரே சப்தம் ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்றது கிடையாது. அது மட்டும் இல்ல பிராணதம் இந்த பிராணசப்த வாச்சியதா, பிராணசப்தத்தினால சொல்லப்படும் தன்மை அப்படிங்கிறது அக்ஷேகு இந்திரியங்கள்ல முக்கிய அர்த்தம் கிடையாது, முக்கிய அர்த்தம் கிடையாது. இந்திரியங்களை பிராணசப்தத்தினால சொல்றதுங்கிறது முக்கியார்த்தம் இல்லாது, அது உபச்சார அர்த்தம் தான். ஏன் அப்படின்னாக்க இந்திரியங்கள்லாம் கூட பிராணாதீனமா இருக்குது, பிராணாதீன சத்தாகமா இருக்குது அது. அதனால பிராண சப்தம் இந்திரியங்களை சொல்றது. அது ஏன்னா பிராணாதீன சத்தை உடையதா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இல்ல இல்ல உபகாரகமா இருக்குதே, எப்படி இந்திரியங்கள் உபகாரம் பண்றதோ அந்த மாதிரி பிராணனும் உபகாரம் பண்றது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்க அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு, அதுவும் தவறு. அதுக்கு இப்ப சொல்ற சுவாமி, தேகஸ்ய அனக்ஷபாவேபி, உடம்புக்கு இந்திரியத்துவம் இல்லை, உடம்பு இந்திரியம் இல்லையே, உடம்புல இருக்கக்கூடிய சில அவயவங்கள்ல சூக்ஷமா இருக்கிறது இந்திரியம். அது ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கோம். அனக்ஷபாவேபி, இந்திரியத்துவம் இல்லாட்டா கூட உடம்புக்கு உபகிருத்தி, ஜீவனுக்கு உபகாரம் பண்றதுன்றது அதிகம், அது அதிகமா பண்றது உடம்பு தான் அதிகமா பண்றது நமக்கு. அதனால சரீரம் கூட பிராணபதத்தினால சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லாமா? ஆனா சொல்றது இல்லையே, அது மாதிரி சொல்றது இல்ல. அதே மாதிரி அவன் அதுக்கு திருப்பி கேக்குறான், சரி இப்போ நீ என்ன சொன்ன, உடம்பு அதிகமா உபகாரம் பண்றது, ஆனால் அதுக்கு பிராணன் அப்படின்னு விவகாரம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆமா நாங்க தான் சொல்றோம், அதுக்கு விவகாரம் இல்ல, அத மாதிரி பிரயோகம் பண்றது இல்ல, பிரயோகம் பண்றது இல்லைன்றதுனாலதான் அதுக்கு இல்ல. ஆனா இந்திரியங்களுக்கு பிரயோகம் இருக்கே பிராணசத்தம்னுட்டு, அதனால நாங்க முக்கிய பிராணியும் இந்திரியம் சொல்றோம் அப்படின்னாக்க சமசமாதி அதேதான் சமாதானம் நாங்களும் சொல்றோம்ன்ற சுவாமி. என்னன்னா முக்கிய அர்த்தத்துல இந்திரியங்கள் பிராணன்னு சொல்லப்படுறது இல்லை, முக்கிய அர்த்தத்துல இந்திரியங்கள் தான் பிராண சத்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு யாருமே சொல்லல. அந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டு இந்த முக்கிய அர்த்தத்துக்கு சொல்லாம கவுன அர்த்தமா இது பிராணாதீனமா இருக்குது இது இந்திரியம், அதனால பிராண சத்தத்தை பண்ற சொல்றோம் நாங்க. அதனால அக்ஷோக்தி அதிருஷ்டி, அக்ஷம் அப்படின்றது சரீரத்துல சொல்லப்படல அப்படின்னு நீ சொன்னையானாக்கா, அத மாதிரி இந்திரிய சப்தமானது, இந்திரிய சப்தமானது முக்கிய பிராணன சொல்லப்படுறது இல்ல, முக்கிய பிராணன போய் இந்திரியன்னு யாருமே சொல்றது இல்லையே. எப்படி சரீரத்தை இந்திரியம்னு சொல்றது இல்லையோ அந்த மாதிரி முக்கிய பிராணனையும் இந்திரியம்னு சொல்றது இல்லையே யாருமே. அந்த மாதிரி பிரயோகம் எங்கேயுமே இல்லை. நீ காமி இந்திரியத்தை பிராணம் சொல்லலாம், இந்திரியத்தை பிராணம் சொல்லலாம், ஆனால் பிராணனை இந்திரியம்னு எங்கேயுமே சொல்லல. அதனாலதான் சொன்னா இந்திரியத்தை ஏன் பிராணன் சொல்றன்னா பிராணாதீன சுத்தாகத்வாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால சமயேவ சத்சமா, சத்சமான சமயேவ சமந்தான் அர்த்தம். அதெல்லாம் காட்டிலும் சமாதானம் கடைசி சமாதானம் என்னதுன்னுக்கா, பிராணே பிராணிடத்தில் சாத்திக அகங்கரண விகிருதிதா ந, சாத்திக அகங்காரத்துக்கு காரியமா இருக்குது, விகிருதினா காரியம் அர்த்தம், விகிருதி காரியத்துவம் விகிருதித்வம் அதாவது காரியமா இருக்கிறது. சாத்திக அகங்காரம் இருக்கே அதுக்கு விகிருதியா இருக்கிறது, சாத்திக அகங்காரத்தினுடைய பரிணாமம் தான் முக்கிய பிராணன் அப்படின்றது கடைசி சித்தாந்தம். ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமச அகங்காரத்திலிருந்து சப்த சம்மாத்திரம், அதன் பிறகு ஆகாசம், அதன் பிறகு ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அதன் பிறகு வாயு மகாபூதம், அந்த வாயு மகாபூதத்தினுடைய விசேஷம் நிலை அப்படிதான் சொல்றோம். அதனால வாயு விசேஷ ரூபமா இருக்கிறதுனால அது ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தை தான் உபாதானமாக உடையது. இது இத வந்து சாத்விக அகங்காரத்தை உபாதானமாக உடையது அல்ல. அதனால ஏன்னா அதனால உனக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்கா, தத்தி இந்த சாத்விக அகங்கார அகங்காரத்தை உபாதானமாக உடைத்தல், சாத்விக அகங்காரமே உபாதானமா இருக்கும் அப்படின்றது எதுக்கு தெரியுமா, இந்திரியங்களுக்கு லட்சணம், தேஷாம் லட்சணம், தத்தி தேஷாம் லட்சணம், அந்த இந்திரியங்கள்னா சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் இந்திரியங்களுக்கு லட்சணம் அது. அதனால பிராணனானது இந்திரியம் இல்லை, பிராணன் இந்திரியம் இல்லை, வாயு விசேஷம் தான் அது. அதனால இப்ப வந்து சரி ஜீவன பிராணம் சொல்றமே அப்படின்னாக்க அதுக்கு என்ன சொல்றாருனாக்க அத்தியந்தம் உபகாரம் பண்றது, அதுவும் அந்தரங்கமான உபாதை. அதெல்லாம் முக்கிய பிராணன் புத்தி ஞானம் இதுதான். அதனாலதான் பிராணசத்திரத்தினால ஜீவனை சொல்றது, அத மாதிரி விஞ்ஞான சத்திரத்தினால ஜீவனை சொல்றது. அதான் பிராணோகிதா பிராணமாக மாத்தா அப்படின்னு சொன்னோம், விஞ்ஞானம் மிக்கின்றதே கர்மானுதம் பேருது அப்படின்லாம் சொன்னோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் ஸ்பஷ்டமா இருக்கு. ஆகையினால முக்கிய பிராணன் தனிதான், அது வாயுவினுடைய விசேஷ நிலையை அடைந்ததுதான். அது இந்திரியம் அண்ணாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிராணோக்ஷம் பிராணசப்தா உபகரணதயா க்ஷேத்ரினஸ்யேத்யுக்தம் சப்தைக்யம் ஏக ஜாத்யம் வியபிசரதி நச பிராணதா அக்ஷேஷு முக்யா தேஹஸ்ய அனக்ஷபாவேபி உபகிருதிஹி அதிகா தஸ்மா அக்ஷோத்ய திருஷ்டிஹி ந பிராணே சாத்விகாலங்கரண விகிருதிதா லக்ஷணம் தத்திதேஷாம் கவிதார்த்திக சிம்ஹாமய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.